ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்துல ரெண்டு யோஜனைகள் இருக்கின்றன. இந்த ரெண்டு யோஜனைகளும் ஏன் வரணும், ஒன்னே கொடுத்து போலாங்கன்னு அப்படின்னு கேள்வி கேட்டு, அது சூத்திரதாரருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சு அதுக்கு அனுகுணமாக எந்தனமான ரெண்டு யோஜனைகள் இங்க. முதல் யோஜனையில அந்த உஷஸ்தர் கேட்க ஜீவ விஷயமா சமாதானம், கவாலர் கேட்க பரமாத்ம விஷயமா சமாதானம். அதனால இந்த கேள்வி வேறையா இருக்கு, ஒரே கேள்வியா இருந்தாலும் பதில், அந்த கேள்விக்கு பதில் சொன்னதுதான் வேற வேறையா இருக்கிறதுனால இது வந்து ஒன்னு ஜீவாத்மையும் ஒண்ணு பரமாத்மையும் அதனால வித்யா பேதம் இருக்கட்டும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணோம். அந்த மாதிரி இல்லவே இல்லை, ரெண்டுமே பரமாத்மா விஷயம்தான் சமாதானம். அதன் பிறகு ரெண்டும் பரமாத்மா விஷயமா இருந்தா கூட கேள்வி ஒன்னா இருந்தா கூட பதில் வேற வேறையா இருக்கு, அதனால இந்த இடத்துல வித்யா பேதம் தான், என்ன ரூப பேதம் இருக்கு அப்படின்னு ஆட்சேபம் வர அதுவும் கிடையாது அப்படின்னு ரெண்டு யோஜனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன். இது முதல் ஸ்லோகத்துல, இந்த அதிகாரம் முதல் ஸ்லோகத்துல அந்த விஷயத்தை படிச்சுட்டேன். இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல பிரதானமான பூர்வபக்ஷம் எல்லாம் பார்க்கிறேன், பூர்வபக்ஷம் சித்தாந்தம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கிறேன். நீங்க என்ன பார்த்தோம், யாஜ்யாக்கியரை பார்த்து உஷஸ்தர் கேட்கிறார், அபரோக்ஷா பிரம்ம ஆத்மா சர்வாந்தர ஆத்மா சர்வாந்தர தன்னே யாஜக்ஷர கேட்டார். அதன் பிறகு கஹோலம் கேட்கிற நிறைவு சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம நிறைவு சாட்சாத்து அப்படின்னு அவர் கேட்கிறார். எனக்கு ரெண்டு பேர் கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கு, அதுல கஹோலம் கேட்டுச்ச அவர் உஷத்த கேட்டார், அவர் ஏவதாரம் போட்டு கேட்கிறார், ஏவன உறுதிப்பட கேட்கிறார். அதனால இவ வந்து எதேவ சாட்சாத்து இரண்டாவது அவர் கேட்கிறார். முதல் முறை கேட்டதோ எஸ் சாட்சாத் அப்படின்னு கேட்டார், ஒருத்தர் எஸ் சாட்சாத்துன்னு கேட்டார், இன்னொருத்தர் எதேவ சாட்சாத்துன்னு கேட்டார். மற்றபடி ரெண்டு கேள்வியும் ஒரே கேள்விதான், அதுக்கு சமாதானம் மாத்திரம்தான் வேற வேற இருக்கு. அதனால இப்போ ஒரு விஷயம் என்ன கேட்கிற, ரெண்டு பேர் கேட்டுட்டா அதனால ஒருத்தர் சொன்ன கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு காட்சி வச்சுட்டார், உடனே அவர் என்ன பண்றோம், பரமாத்மையும் தெரிஞ்சிருந்தோம் உடனே கேட்டு அதுக்கு ஆட்சி வச்சார், ஏ பிராணி என பிராணிக்கு ஏக அப்பானினா அப்பானுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதை கேட்ட உடனே இவருக்கு என்ன தோணி இருக்கணும், இவர் கேள்வி கேட்ட நம்மளும் அந்த கேள்வி கேட்கறதா தான் இருந்தோம், ஆனா இந்த முதல் கேள்வி கேட்கறதுனால நம்ம சரியா வந்துருக்கு, அதனால என்னது கேட்கணும் கேட்க போயிருக்கானே அந்த சமாதான போருமை அப்படின்னு இல்லை இருக்கு. எதையாத புரோஷாத்மன் திருப்பி கேட்டு கேட்டதுனால என்ன இருக்குன்னாக்கா, முதல்வர் கேட்ட கேள்விக்கு ராஜ்யவாக்கியர் சொன்ன பதில் இவருக்கு திருப்தியாக இல்லை. அது என்ன ஜீவ விஷயமோ இல்ல பரமாத்மா விஷயம் எதிரீதமா இருக்கோ எப்படி வேணாலும் போகலாம். அதனால இவர் என்ன பண்ணிட்டு திரும்ப கேள்வி கேட்கிற இல்லாத மன கேள்வியை கேட்க வேண்டாமே, முதல்வர் கேட்டதே போருமை, அந்த சமாதானமே போருமை, ரெண்டு வாய் எது கேட்கணும். ஒருத்தர் கேட்டதுனாலேயே பதில் வந்துருச்சு, ரெண்டாவது கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ரெண்டாவது கேள்வி கேட்க முதல்வர் கேட்ட கேள்வி தான் ரெண்டாவதுன்னு கேட்கிறார். முதல்வர் கேட்கச்ச சாதாரணமா கேட்க, ரெண்டாவது கேட்கச்ச ஏவகாரத்தோடு கேட்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சமாதானம் பாருங்கள், அவருக்கு சர்வ பிராண ஹேதுத்வம், இங்கேயோ அசனாய ஆத்ம ஹேதுத்வம், ரெண்டு சமாதானம் மாறி மாறி சொல்றார். அதனாலேயே இது வித்யா வேதம் தான். கேள்வி கேட்கிறவர் வேதம், ரெண்டு கேள்வி தான். நம்ம பாடத்திலேயே ஒத்த கேள்வி கேட்டோம்னாக்க அதுக்கு சுவாமி பதில் காட்டிட்டோம்னாக்க அதே போல அவர் புரியாத சொல்லலாம். மற்றபடி ரெண்டாவது கேளுங்க, கேட்டாக்கா அப்ப அவருக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால ரெண்டாவது சொன்னோம்னுதான் பேர் பேசிட்டு அதனால கேள்வி கேட்கிறவர் ரெண்டு பேர் கேட்கிறவர், ரெண்டு பேர் கேள்வி கேட்கறதுனால அந்த கேள்வி கேட்கிறவர்கள் சொந்தம் இந்த வித்யாபேதம் வந்துருச்சு முதல்லது. ரெண்டாவது பதிலும் பார்ப்போம். பதிலும் எனக்கு அப்படின்னா ஒன்னு இடத்துல சர்வப்பிராண ஹேத்தம், இன்னொரு இடத்துல அசமாயாச்சு. அதனால கேள்விக்கு ஒரே கேள்வியா இருந்தாலும் பதில் வேற வேறையா இருக்கு. பதில் வேற வேறையா இருக்கிறதுனால இந்த இடத்துல வித்யா பேதம் தான் இருக்கு. நிச்சயம் சொன்ன விஷயம் தான். ரெண்டு விஷயம் கணக்கு கேட்குங்க. ஒன்னு பிரதீன பேதம், பதில் சொன்னது வேற வேலையா இருக்கு. இன்னொன்னு கேள்வி கேட்கிறவனும் திரும்பி போயிட்டா, இவன் வேற அவன் வேற, ஒரே பிரம்ம விஷயம்தான், உபாசியம் ஒண்ணுதான் அப்படின்னாக்கா அப்ப அதுவே பூரம் இருக்கேன். ஏன் கவலை இருந்தோம் கேள்வி கேட்க ரெண்டு பேர் அர்த்தமா போயிடுவேன் அப்படின்னு பரவது. அதனால இந்த மாதிரி ரெண்டு சிஷ்யால் இருக்கா, ரெண்டு சிஷ்யால் ரெண்டு சிஷ்யாலும் தனித்தனியா கேள்வி கேட்கிறார். ஒரே கேள்வி, ஒரே கேள்விய ரெண்டு பேர் கேட்கிறார் அப்படின்னா என்ன பண்றோம்? எனக்கு புரியல சொல்லும் அப்படின்றதுக்கோசனம் கேட்டதா வச்சுக்கலாமே. அதனால உபாசி பயணம் வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி சொன்னார், அவருக்கு ஒரு மாதிரி சொன்னார் அப்படின்னு இருக்கீங்க. அதனால உபாசிய பேதம் இருக்கு. ஏன்னா ரூபம், ரூபம் என்னவோ பதில் கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் வேற வேற சொல்லிருக்க, வேற வேற சொன்னதுனால முதல் கேள்விக்கு சர்வப்பிராண ஹேதுத்வம் உபாசிய ஆகாரம், இரண்டாவது கேள்விக்கு அகனாயா ஹேதுத்வம் அது உபாசிய ஆகாரம். இப்படி ரெண்டு ஆகார பேதம் இருக்கிறதுனால இது வேற இருக்கிய அது வேற இருக்கிய. அது மாதிரியே ரெண்டு பேர் கேள்வி கேட்டா, ரெண்டு பேர் கேள்வி கேட்டதுனாலையும் இது வந்து வித்யா பேதம் தான் சொல்லணும். வித்யா ஐக்கியமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிற, அதற்கு சமாதானமாக இந்த ஸ்தோகத்திலையும் சாய்க்கிறேன். கேள்வி கேட்டு சமாதானத்திலையும் சாய்க்கிறேன். என்ன பார்க்கிற அப்படின்னாக்கா நீ சொல்றது தவறு, நீ ஆட்சேபம் பண்றது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா கேள்வி கேட்கிறவா ரெண்டு பேர் நேற்றையே சொல்லியிருக்கோம், கேள்வி கேட்கிறவா ரெண்டு பேர் அது வாஸ்தவம், அது வாஸ்தவம். பதிலும் பேர வேலையா இருக்கு அதுவும் வாஸ்தவம். அதனால வித்யாபேதம் தான் இங்க அப்படின்னு சொல்லணும். அது சொல்லவே வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னாக்க சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சர்வாந்தரத்துவம் பாருங்க, அதுதான் உபாசிய ஆகாரமே. சர்வாந்தரத்துவம் தான் உபாசிய ஆகாரம். சாட்சா அபரோக்ஷா பிரம்ம யா ஆத்மா சர்வாந்தர தன்னே வியாதிக்ஷ அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு உபபாதனம் அபனாயாத்யஹ ஆத்மா, யாரு அசி தாகம் முதலாவதெல்லாம் தாண்டி இருக்கிறோ அதெல்லாம் மீறி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் எவர் இருந்து இருக்கிறோ அவர் தான் இங்க சொல்லப்பட்டவரா, அவர் தான் பிரம்மம், அவர் தான் உனக்கு ஆத்மா, அவர்தான் சர்வாந்தரம். அதான் சொல்ல பண்றது சர்வாந்தரா யஹ ஆத்மா தன்னே யாட்சிக்கணும் கேள்வி. அப்ப சர்வாந்தரத்துக்கு தான் இங்க உபதேசிக்க ஆச்சாரியர் ராஜ்யாதிஷ்டம். அதனால உபாசிய ஆகாரம் சர்வாந்தரத்துவம் தான். உபபாதக ஆகாரம்னா மாறி இருக்கு. ரெண்டு விதமா சொல்ற சர்வபிராண ஹேதுத்வம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு முதல்ல கஹோல வந்து சந்தேகம் வந்துச்சு. இது ஜீவ விஷயமோ அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அதனால அவர் திருப்பி கேட்டார். உடனே அதுக்கு வருஷம் மாதிரி சொல்லிவிட்டார். திரும்ப அசனாயா தெரியுது பர்வப்பிராணத்திலே போதும். ஆனாலும் இவருக்கு சந்தேகம் இருக்கு. கஹோல இவர் யாரை பற்றி சொன்னார், சீவனை பற்றி சொன்னாரா பரமாத்மான்னு சொன்னாரா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு கஹோல. அதனால அவரது கேட்டு அதை கேட்டுறது அதுக்கு சமாதானம் சொல்லிதான வரணும். அதனால அதாவது இது எப்படின்னாக்கா இந்த கேள்வி கேட்கறதுன்றது முக்கியமான கேட்கலாம். சமாதானம்ன்றது சிஷ்யாவுடைய புத்தியினுடைய வைசிஷ்டத்தை வச்சுட்டு தான் சொல்லணும். சமாதானத்தை புத்தியினுடைய வைசிஷ்டம் தான். ஒரு குழந்தை நம்மளை சந்தேகம் கேட்கணும், நாம் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு எப்படி புரியணுமோ அப்படி நாம இறங்கி வந்து சொல்லணும், இறங்கி வந்து சொல்லணும். அந்த குழந்தைக்கு ஒரு கதை படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கதையை சொல்லலாம். அந்த குழந்தைக்கு ஒரு கதை சொல்லி சொன்னாக்கா அதுக்கு சுலபமா புரியும். கதைனா கூட அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி ஒரு இதான் இருக்கான், யாரு ஒரு பெரிய பண்டிதன், பண்டிதனா இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் வந்து அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப கேள்வி கேட்டுட்டு பண்டிதனை கேட்ட மாதிரி தான் பதில் சொல்லணும். பண்டிதனுடைய ஞானம் கொஞ்சம் அந்த ஞான வழிபாடு சொல்லணும். நமக்கு இருக்காமல் சொல்லக்கூடாது, நமக்கு இருக்காமல் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னாக்கா பாமரால் தனி பண்டிதால் தனி, அவாவாளுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லணும். அதனால அந்த மாதிரி கேளுங்க, அந்த மாதிரி கேளுங்க. கேள்வி கேட்டாக்க பதில் இப்படிதான் சொல்லணும். சுவாமியினுடைய இதை நாங்கள் பார்த்துருக்கோம். சபையில யாராவது விஷயம் சொன்னாலும் அவ சொல்றத சுவாமி இங்க மட்டும் பதில் கேட்க மாட்டேன். எங்கேயோ பார்த்து நடிக்க பார்க்கற மாதிரி இருக்க சுவாமி. ஏன்னா மகா பிராஜ்யன் நாலாவது வாசிக்கல அந்த இதை எங்களையே உத்து பார்த்துக்கோங்க. அப்போ நாங்க ஏதாவது தப்பா சொல்றோமோ பயங்கரம் நம்ம. அதனால சுவாமி என்ன பண்ணுவ அவ பாத்துக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல இவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா அந்த நாங்க சொல்றதையும் கேட்டு அதன் பிறகு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். எப்படி கேட்பாருன்னா இவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான் சொல்றதை வச்சே எனக்கு பிடிச்சிருக்க இவனுடைய புத்திசாலி தனி எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லு. அதுக்கு அனுகூலமா கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கறதோட எங்க மஞ்சள் பார்த்தா கேட்க மாட்டேன். இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குல. கேட்டுட்டு திரும்ப வந்து எங்க பாதுகாப்பு எங்க முகத்தை பார்த்தே மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி எங்க முகத்தை பார்த்து நான் கேள்வி கேட்டாருனாக்கா அப்ப நாங்க பயன்படுத்தணும்னாக்கா சுவாமியே கேட்காரு நம்மளே பார்த்து நிற்காரு தப்பா சொல்லுவோமோ அப்படி அப்படின்னு நினைக்கிறோம். சுவாமி எங்கேயோ பார்த்துக்கிறாரு நம்ம தப்பா சொன்னோம்னாக்கா திருப்தி அனுபவிச்சாரு, சரியா சொன்னாக்கா ஆனந்தமா ஆமோதிச்சாரிடம். பெரியவாருடைய பத்தி இருக்குது, என்ன அழகான பத்தி ரொம்ப அழகு. கேள்வி கேட்கிற சமயத்துல எப்படி அவர் கேட்கிறாலும் யோசிச்சு யோசிச்சு தான் பதில் சொல்லணும். அதனால சுவாமி எதமாக நடந்த அதுதான் மகான்களுடைய விவகாரம். இப்போ இவர் கேள்வி கேட்டுட்டார், உசஸ்தார் கவலைதான் கேள்வி கேட்டுட்டார், ரெண்டு பேருமே சந்தேகம் கொடுத்து ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்கிறா, ஒரே கேள்வி கேட்க அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்ல முடியும், அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு தீர்க்கமான கேள்வி, அதுக்கு ஏத்த மாதிரி சமாதானம் இல்லாமல் வரவே வராது. என்னன்னா ரொம்ப இது உதவி காமிச்சிடும். இன்னொன்னு அங்க கேள்வியை பார்த்துக்கோங்க, அபரோக்ஷா பிரம்ம அப்படின்னு இருக்கு. அந்த பிரம்ம சத்தம் எங்க இருக்கு? பரமாத்மா முச்சார்த்தம். நீங்க எல்லாருமே கவனார்த்தம் நேர்த்தியா சொன்னார். அது மாதிரி சர்வாந்தரத்துவம் இருக்கு. சர்வாந்தரத்துவம் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அந்த ஆத்மாவா இருக்கிறதுன்னு அர்த்தம். சர்வாந்தர்யாமியா தான் இருக்கிறோம். எவன் சர்வாந்தர்யாமியாக இருப்பானோ அவன் தான் சர்வ அந்தரனா இருப்பான். ஏன் ஆத்மான்னு ஒண்ணு கேள்வி கேட்டார், அதுவும் அப்படிதான் அது. அதனால பரமாத்மாவுக்கு தான் அது வரும். இன்னொன்னு பிரத்யேகாத்மாவுக்கு சர்வப்ராணஹேதுவம் வரவே வராது. ஜீவாத்மாவுக்கானே அவனுக்கு சர்வப்ராணஹேதுவம் வரவே வராது. ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கு, அவனா பண்றான். நம்ம வந்து இந்த அதிகாரம் பார்த்துருக்கோம், தொடராவோ நாடு தச்சுதையே ஆத்மனித்த மூணாவது அத்தியாயம் ரெண்டாம் பாதத்துல வந்தது. இந்த சொப்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொப்ன விஷயம் அதுல இந்த இந்த அதிகாரம் வந்தது. அப்ப ஒரு விஷயம் அழகா சொல்ற, ஏன்னா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்க ஜீவன் தான் இந்த எல்லா பிராணனையும் அவன் தான் பண்றான், சுவாசிக்கலாம் அவனே பண்ணிக்கிறான் தனக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? தூங்குற சமயத்துல அவன் பண்றானோ கட்ட மாதிரி நம்ம அடிச்சு போட்டாங்க தூங்குறோம். அந்த சமயத்துல அவங்க பிராணம் கிடைக்கும். பிராணம் கிடைச்சத பார்த்துக்கிட்டான் எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உசுரோடு அந்த சுவாசம் எனக்கு பிறந்த அதை பார்த்துக்கிறோம். அதை பார்த்துருந்தா இவர் உசுரோட இருக்கு, வேற ஐடியாவே கிடையாது, வேற வழி இல்லை. அதனால இந்த மாதிரி அங்க சொல்றோம். ஆக எம்பெருமான் வந்து சர்வ பிராணத்துவா இருக்கான். இவாறு அது கிடையாது. ஜீவன்களுக்கு எல்லாம் சர்வ பிராணத்துவமே கிடையாது. ஆனால் உஷஸ்து என்ன பண்ணிட்டு வந்து இந்த கேள்வி எல்லாம் அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் வருமா ஜீவன் கூட வருங்கிற மாதிரி அவர் கேட்ட, அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, அதுக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. ஆனா ரெண்டுத்திலயுமே என்ன இருக்கு? ஆத்மா சதே ஆத்மா சர்வாந்தரா அதோ அந்நர் ஆர்த்தம்னு நடக்கு. அதனாலையும் இந்த இடத்துல இதுவா இருக்கு. பரமாத்மா விஷயம்தான் அந்நர் ஆர்த்தம். நீங்க லோகத்தில் இருக்கிற அத்தனையுமே துக்கமயம். பரமாத்மா சர்வாந்தரம் இருக்கானே அவன் வண்டிதான் ஆனந்தமயம். தானும் ஆனந்தமா இருந்து அவரை பொறுத்தியாகவும் ஆனந்தப்படுத்துறான். போஷியமான பிராணியாத்தின்னு சொல்லிய சொல்றாரு. அதனால ரெண்டு விஷயமே இத மாதிரி இருக்கு. ரெண்டு கேள்விகள் இல்லையா? அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம். இத வந்து அந்தந்த கேள்வி கேட்கிறவர்களுடைய புத்திய தெரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமாக சமாதானம் சொல்லணும். அதனால சொல்லிட்டேன். இன்னொன்னு இதெல்லாம் என்னென்ன ஒருத்தர் சொன்ன கேட்டதுக்கு இன்னொருத்தர் அனுவாதம் பண்ற ஒரு விஷயம் என்ன சொன்னா, இந்த மாதிரியாக அந்த இவன் உஷஸ்தர் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டு அதனாலே முன்பு போச்சு. திருப்பி இவர்களுக்கு கேட்ட கஹோரருக்கு கேட்ட அதே தெரிஞ்சிய அப்படின்னா அங்கேயே அவளுக்குள்ள சந்தேகம் இருக்குது. இது விஷயம் வேற, அது விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு கூடு பற்றி சொன்னோம். அதுவும் தவறு, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டுமே ஏகார்த்த விஷயமா தான் கேட்டிருக்காரு. ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். கேள்வி ஒரே விதம்தான். சித்தாந்தம் கூட சர்வாந்திரத்மா சர்வாந்திர ஆத்மத்துவம் தான் சொல்றது. அதுதான் சொல்ற சதே ஆத்மா சர்வா, ரெண்டு இடத்துலயும் இருக்கு சதே ஆத்மா சர்வாந்திர. இன்னொரு விஷயம் சொல்ற அங்க வாஜ்யந்த ரசீனம் இருக்கு தஸ்மாத் பிராமணா பாண்டித்யம் நிர்வீத்திய மால்யேனதிஷ்டாதே அப்படின்னு. பாண்டித்யம் வந்துருச்சுனாக்கா பாண்டித்யம் என்ன இருக்கும், விவேக ஞானம், விவேகம், விவேகத்தை புரிஞ்சுக்கணும். விவேக ஞானம் வந்துருச்சுன்னா அது பாண்டித்யம் இருக்கும். அது கணக்க வந்துருச்சுனாக்கா அப்ப என்ன பண்ணணும், பால்ய பால்ய சின்ன பசங்க என்ன பண்ணணும், குழந்தைகள் அழகா இருக்கு, ஆனா அழகா இருந்தா கூட அந்த பின்னாடி வளப்போகுது, இதை விட விசாரம் பண்ண போறேன். பால்யம் என்ன என்னன்னு குழந்தைகள் என்ன பண்ணும், விளையாட்டு பற்றியெல்லாம் வச்சிருந்தோம், அது அழகா இருக்கு, அந்த குழந்தைக்கு தான் அழகுன்னு தெரியுமா, அந்த குழந்தைங்க மேல நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியுமா, அதுக்கு அவனெல்லாம் தெரியாது, அது சீரியஸா பேசுறது குழந்தை, அது சீரியஸா நம்ம கிட்ட பேசணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவனுடைய மேலே ஆனந்தமா நிறைவேற்றலாம், ஏன்னா குழந்தைக்கு காமக்ரோதாதிகள்லாம் தெரியாது, அறிவாட்டுக்கு விளையாடுறது அது மனசுல நான் அழகா இருக்கேன், நான் பிடிச்சி விளையாடி நான் இதுவா இருக்கேன், நான் பேச்சு எல்லாருக்கும் இந்த இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம குழந்தை எப்படி இருக்கு, அந்த மாதிரி பிரம்ம வச்சிருக்கணுமா, நான் பண்டிதன் அந்த இன்னும் அகத்துலாக பிரம்ம வச்சிருக்கேன், நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கதான் நினைக்கவே வேண்டாம், அத மாதிரி இருக்கணும் பிரம்ம வச்சு அப்படின்னா பின்னாடி சொல்லுது. அது இங்க சொல்ற பிராமண பிராமணா பாண்டித்யம் நிர்வகிக்க பாண்டியான பெற்றாசிரியர் அனுமதங்கள் இருக்கு. அதனால ஒரே கேள்வி, அதற்கு சமாதானம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சமாதானம் தான். அதனால ரெண்டு பேரும் உபபாதனம் வேற வேறையா இருக்கிறது. அதனால உஷஸ்தர் உஷஸ்தர் என்ன கேட்டார், சர்வாந்திரத்தை கேட்டார், சகோதர அனுபவம் கேட்டார். அதுக்கு பதில் வந்து உஷஸ்தர் என்ன சொன்னார், சர்வ பிராணி பிராணம் சேர்த்து அத சகோதரர் அனுபவித்து ஆவர்த்தி பண்ணணும். சகோதரர் கேட்டதுக்கு பதில் என்ன, அசனாயா தேவி தத்துவம், அந்த அசனாயா தேவி தத்துவத்தை உஷஸ்தர் அனுசந்தானம் பண்ணணும். இதுதான் யாஜ்ஞவர்த்தியுடைய திருவுள்ளவது. இந்த உபாசிய குணம் என்னன்னாக்கா சர்வாந்தரத்துவம் தான், அதை காட்டிலும் வேறுபட்டது எதுவும் கிடையாது. சர்வாந்தரத்துவம் தான் சர்வாந்தர சர்வாந்தர பரமாத்மா அப்படின்றது தான் உபாசிய ரூபமே. அது ரெண்டுத்திலையும் ஒண்ணுதான், ரெண்டுத்திலையும் ஒரே ரூபமா இருக்கிறது. இந்த பிராணஹேதுத்துவமோ அதோயாந்தீத்துவமோ என்னது அப்படின்னாக்கா உபபாதகங்கள், அதெல்லாம் விளக்கி நமக்கு சொல்றது. அது போல வந்தாலும் எல்லாம் இதெல்லாம் போன அவைகளுமே வாழ்க்கை வராது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவோம்னாக்கா இந்த மாதிரி எதுக்கு, சரி உபபாதகம் தானே அதெல்லாம், இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னா உபாதகம் தானே, அதையுமே உபகாரமா சொல்லணும். பரமாத்மா தான் உனக்கு பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு போனா போறேன், அதை என்னத்தை கோஷன் சொல்ற அசனாயாத்வம் சர்வத்வான ஹேதுத்வம் அதெல்லாம் எதுக்கு யாஜ்ஞவல்க்யன் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் பதில் சொல்லிடுறாரு பாஷகார புத்திரகார என்ன பாய்க்கிறான் பாய்க்கிறாரு என்ன அப்படின்னாக்கா இந்த எந்த கேள்வி கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் இவ பிராணனும் சொன்னு வச்சுக்கோங்களேன், பிராணனும் சொன்னாக்க ஒரு சந்தேகம் கூட வரும். என்ன சந்தேகம் வரும், ஜீவன ஜீவனுக்கு கூட பிராண ஏகத்துவம் வருமே, ஜீவனுக்கு கூட பிராண ஏகத்துவம் வரலாமே, உலகத்துல பாக்குறமே வேறமாதிரி கொஞ்சம் சொல்றா. இப்ப கொரோனா என்ன சொல்லிட்டு இருக்கா, மிச்சப்படி எப்படி இது பண்ணுங்க, அப்படி உட்காந்து கொண்டோம், அப்படி உட்காந்து கொண்டோம், பிராணாயாம வைத்து பத்து வாட்டி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணாச்சா உங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வராது, கண்ணா சுவாசம் விட முடியும், நீங்க நல்லா சுவாசிக்க முடியும், சுவாசிச்சா சுவாசிச்சு பார்க்க உங்களுக்கு நல்ல உடம்பு அனுகூலமாக சொல்றாரு. இப்ப நான் கஷ்டப்பட்டு பண்றேன், எனக்கு இந்த தோற்பட்ட வழியெல்லாம் வந்து தோற்பட்ட வழியெல்லாம் வரைச்ச எனக்கு ஒரு பையன், எங்களுக்கு என் ஸ்டூடெண்ட் தான், அவனையும் வந்து எனக்கு என்ன பண்ணா சுவாமி கருடாசனம் போடுச்சோ, அதுவும் நின்றுக்கோங்கோ, நின்று ஒரு காலை ஊனிக்கோங்கோ, இன்னொரு காலை வலது காலை ஊனிண்டு இடது காலை இப்படி வலது காலம் மட்டும் விசாரிச்சுக்கோங்க, வச்சுட்டு ரெண்டு கையை முறிக்கிண்டு அப்படியே ரெண்டு கையை முறிக்கணும், முறைக்கிண்டு கை கூட்டுற மாதிரி இருக்கணும். நான் சாதாரணமா இப்படி கை கூப்பிடுவோம், அப்படி கை கூப்பிட்டாரு, ரெண்டு கையும் ஒண்ணுக்கு ஒண்ணு முறிக்கிண்டு கை கூப்பிடணும். கை கூப்பிட்டு பத்து வாட்டி கவனனை இழுத்து இழுத்து சுவாசிங்க, அந்த மாதிரி சுவாசிங்க சுவாமி. அப்படி சுவாசிட்டாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா நல்ல சுவாசம் வரும், அதனாலேயே இந்த வழிபாடு வேண்டாம். எனக்கு அதை நிறைய வாட்டி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கூட ரொம்ப வளர்த்துன்னு அதெல்லாம் பண்ணுவேன். இப்ப இதெல்லாம் நம்ம பண்ற முடியும், சுவாசம்ன்றது ஜீவன் கூட பண்றான், பண்றதுனால அது கவலை சந்தேகம். சுவாசிக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னாக்கா பரவத்தான ஏது பண்ணிட்டு இந்த பிராணம்ன்றது ஜீவனுக்குள்ள சாமான்யமா இருக்கே, சொன்ன சந்தேகம் வந்துருவேன், அந்த சந்தேகம் கூட வரக்கூடாதான். அதனால ஒரு கேள்வி கேட்டாரு தகவல், திருப்பி கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் அசனாயா தெரிவி தத்துவம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அந்த அசனாயா தெரிவி தோன்றது நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம ரெஸ் பண்ணாலும் ஒரு காலகட்டம் வரைச்ச எதிரே இத்தனை கழிச்சு சாப்பிடுவோம், இத்தனை நாள் கழிச்சு சாப்பிடுவோம், இந்த உபவாசம் இருக்கிறோம் ஏகாதி நல்லா இருந்தேன், இப்ப நம்ம சுகர் வந்துருக்கே இருக்கிறது இல்ல, சுவாசம் தான் என்ன அது நம்மளால முடியுது ஒரு நாள், ஆனா ஆசிட் ஃபார்ம் ஆயிடும், கேஸ் ஃபார்ம் ஆயிடும், உடம்பு முடியாது, சாகம் இருக்கும், அரபனா காத்தால சுவாச ஆறாங்க முன்னிட்டு சீக்கிரம் சாப்பிடணும், சாப்பிடுற சமயத்துல ஜாக்கிரதையா சாப்பிடணும், தாகம் இருக்கும், தாகம் இருக்கும் நெகத்துக்கமா திரும்பி காக்கக்கூடாது, சேர்த்து தாகத்தை அடக்கிண்டு என்னென்ன சாக்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிடணும்னா கிடைச்சி சாப்பிட்டு அதன் பிறகு தலைவீர தீர்த்தம் சாப்பிட்டா சமாளிக்கணும், இதெல்லாம் நிர்வாகத்துல சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏதாவது சொல்லிக்கிறா தெரியுதா, இவ பாருங்க இத மாதிரிலாம் நமக்கு வந்து ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் எந்திரமானது அப்படி இல்லை, அசனாயாதி தோன்றது அவனுக்கு ஒன்றுதான் கருதது, அவனுக்கு தாகம் இல்லை, அவனுக்கு பசி இல்லை, அது அவனுக்கு மட்டுமே. அதனால ஜீவன் இந்த அபேதனம் ஜீவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறது. அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டான், கேள்வி கேட்ட யாஜ்யவன் திருப்பிகளை சொன்னேன், உஷஸ்வர் கேட்டதுக்கு நான் சர்வத்தியாவன் இருக்கும் சொல்லிட்டார், அதுலயே அவருக்கு சந்தேகம் வந்துட்டு அதுக்கு மேல கேட்ட முதலே பிரஸ்காரம் பற்றி அப்படின்னா பதில் சொல்லுறேன். ஆனா கஹோரருக்கு மாத்திரம் சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது, சின்ன சந்தேகம் கூட வராம அதுக்கு எப்படி பதில் வரணுமோ அப்படி பதில் வரணும். அது போல திருப்பி அதே கேள்வி கேட்க, அதனால கேள்வியானது வர்த்தம் இல்லை, கேள்வி வர்த்தமே ஆகலை. இரண்டாவது சொன்ன சமாதானம் என்னதுனால இன்னும் அதிகமாகிடுச்சு. சுவாமி இந்த ஸ்லோகத்துல ஒரு அபூர்வ விஷயத்தை சேர்க்கிறார், உஷஸ்தர் கேட்ட சர்வபிராமண ஹேதுத்வம் கஹோலன் நினைச்ச மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம், ஆனால் இந்த கஹோலன் கேட்ட ஒண்ணு அசனாயா திடீர்னு சொன்னார், அசனாயா திடீர்தா பரமாத்மா சதே சர்வான் ஆத்மா சர்வாந்தா அப்படின்னு சொல்லி, ஏன் வேற ஏதாவது சொல்லிட்டு போட்டுறேன் சத்தியமா இருக்கிறது இல்ல எத்தனையோ தேவையில எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, ஏன் அதை சொல்லாம இதை சொன்ன இது என்னாச்சு, இதெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம உடம்புக்கு இதெல்லாம் விசாரங்கள், கர்ம விஷயாலா சொல்லவே நமக்கு பசி இருக்கிறது தாக இருக்கிறது எல்லாம் உண்டு, ஆனால் இது இருக்க பரமாத்மா அவனுக்கு அதனால இல்லை ஹேய பிரச்சனை அர்த்தம், அதனே அதுதான் தேவியம் சாய்க்கிறது, அதிகம் சார் அவர்கள் வைத்தியமே கூட தான் தேவியம் சாய்க்கிறது இதுதான். அதனாலயா பிரச்சனை கட்டணும். அப்ப என்ன ஹே பிரச்சனை கட்டணும், ஹே பிரச்சனை. அதுதான் சத்தியத்து ஞானத்தை ஆனந்தத்தை ஆனந்தத்தை அமலத்துவம் சொல்லும் பாருங்க. அந்த அமலத்துவதை அந்த தோஷங்கள்னா தோஷமற்றவன் அப்படின்னு சொல்றது. அது என்ன அர்த்தம், எல்லா விஷயத்தையும் தோதானம் தான் அது, எல்லா விஷயம் நான் என்ன போன அதிகமாக சொல்லியாச்சு, ஆனந்தாதிகளும் சொல்லியாச்சு, சோப்புணர்கள் தர்மங்களை எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சே ஆகணும், அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு போன அதிகாரத்தில் சொல்லியிருக்கோம். அக்ஷரம் தெரியுது அஸ்தூரத்துவாதிகள்னா அனுசந்தானம் பண்ணணும். அதனால என்ன எடுத்துன்னா அமலத்தின் தானே, அது ஹேய பிரச்சனைகளுக்கானே எந்திரமான் காயப்பட்டுவிடன் ஹேய பிரச்சனைகளாக எங்கள் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால இது வந்து எந்திரமானுடைய அமலத்துக்கு தான் இது உபகாரம் என்றது. அது சர்வசாதாரணம், எல்லா விஷயங்களும் நாம் சந்திக்க வேண்டியதுதான். அதனால சர்வாந்தரத்தம் தான் இங்க உபாசித்து பண்ணணும். இதை விளக்கணும்னாக்க அது வந்து முன்னாடி ஒரு வாட் சொல்லிக்கும் பாருங்கோசுதாய சமானியர் கஷேத்திர சத்த ஜாதி தயோரண்ய சிப்பளம் சுவாப்தி அனசனம் என்ன அபிஜாட்டு. இந்த உடம்பாகிற ஒரு மரம், அதுல ரெண்டு பட்சிகள் நின்றுருக்கு, ரெண்டு பட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று அனுப்பிட்டு இருக்கு, ஆனந்தம் அதுக்கு இருந்தோம். ஆனா ஒருத்தன் என்ன பண்றான், சுகமா கர்ம பலத்தை சாப்பிட்டுறது மரம் ஒழியோ மரத்தில் இருக்கக்கூடிய பழம் என்னது அப்படின்னா கர்மம், கர்மாவனுடைய பலம் தான் பழமா இருக்கு, அதை ஆனந்தமா சாப்பிட்டுருக்கு. அதனால இது ரொம்ப துக்கத்தை அனுபவிக்குது. ஆனா இன்னொருத்தனும் அதெல்லாம் அனுபவிக்கிற சுகமா இருக்கான், கர்ம வச்சுனா இல்லையா, அதனால அவன் ஆனந்தமா இருக்கான், ரொம்ப சுகமா இருக்கான், பிரகாசிக்கிறான், அனசம் அபிஜாசி நிறைய இடத்துல வந்திருக்கு. அதனால எந்திரமானுடைய சுபாவம் ஹய பிரச்சனை கொண்டு அதுதான் உபயலிங்கம். உபயலிங்கன்றது அதுதான், அதுதான் உபயலிங்கம்ன்றது அதுதான். அதனால இந்த உபயலிங்கம் ஹய பிரச்சனை கல்யாணிக்கு குஷஸ்தருக்கு சர்வபிராமண ஹேது சொல்ற கல்யாண குணத்தை சொன்னேன், அதாவது அனந்த கல்யாண குணத்தை கண் அப்படின்ட்டு கஹவருக்கோ அந்த அசனாயாதி தீசித்தம் ஹய பிரச்சனைகளுக்கு சொன்னேன். அதனால ரெண்டு பேர் கேள்வி கேட்டா ரெண்டு பேருக்கு ரெண்டு பதில சாய்ச்ச ரெண்டு பதினாலும் என்னாச்சு, ஹய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தான் வச்சு. இதான் சுரூபனுக்கு தர்மங்கள், இந்த சுரூபனுக்கு தர்மத்தை சொல்லிச்ச. அதனால கேள்வி கேட்டதும் சரியே வர்த்தமா போகல, பதில் சொன்னதும் சரியே அதுவும் வர்த்தமா போகல. உபாசி ஆகாரம் பர்வாந்தரத்தம் உண்டுதான் அதுவும் சரியே. அசனாயாதி பண்றது ஹய பிரச்சனைக்கு சொல்றது, சர்வகாரண ஹேதுத்வம் அப்படின்னா கன்னியாமகி தானத்துக்கு சொல்றது. அதனால என்ன சரியா கேட்கும், அதனால உங்க கேள்வியே இங்க எதுவும் சரி என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால பேசுற பாருங்க. சாட்சாத்யமஸ்மின் சுதிசிரதி பரம் ப்ரஹ்மவேத்யம் யதேதேதி யதஸ்மின் ச்வதாபி ப்ரதிவசனோபிதா ப்ரஷ்டுபேதோபி அயமிதி யதினா அனுத்ய புயோ நியோகாத் பஸ்தாபுத்தஸ்ய தோஷாத்யயிஹ முதல்ல உஷஸ்தன் கேட்டாட்சா அபரோக்ஷா பிரம்ம ஆத்மா சர்வாந்தர தன்னை ஜாத்திய இது உஷஸ்தன் கேட்டது. கஹோனரோ எதையும் சாட்சா பிரம்ம அபரோஷா பிரம்ம அப்படின்னு கேட்டு ஏன் ஆத்மா சர்வாந்தரா தன்மை ஜாதிக்ஷன் இது ரெண்டு எஸ்தாட்சா அமுஷ்மின் எதையவே சுந்தர் ரெண்டு உணர்ந்த ரெண்டு உபகரணத்துல ரெண்டு விதமான கேள்விகள் பத்திலே கேட்கிறார். அதுல பரம்பிரமையும் வேட்சியம் எந்திரமான் தான் பரமாத்மா தான் இங்க உபாசியம். உபாசியமா இருக்கிறது யாருன்னாக்க எந்திரமான் தான், எந்திரமான் தான் உபாசியம், அதுல சந்தேகம் இல்லை. ரெண்டு பேரும் வச்சுக்கிறேன், ஒரு விஷயம் வச்சுக்கிறேன், சித்தாந்தியம் வச்சுக்கிறேன். ஆனா பிரதிவஜன பேதா அதான், ஆனாலும் கூட பிரதிவஜன பேதா, பிரதிவஜன பிதா, பிரதிவஜன பிதாங்க என்ன அர்த்தம், பிரதிவஜனம் சமாதானம், பிதாங்க பேதத்தினால சமாதானமும் ரெண்டு வேலை வேலையா இருக்கு. ராஜ்யவர்த்தி சொன்னது ரெண்டு வேலை வேலையா இருக்கு. அதனால எஸ்தாட்சா இது அமுஷ்பின் எதே வேத்தியாதத்து ரெண்டு தெரியும் சுருதி சிறப்பு. இந்த உபரணத்து உபரணத்துல வந்து இந்த மாதிரி சொல்றது, அதுல பரம்பரம்ம வேத்தியம் பரம்பரம்மாக எந்திரமான் தான் உபாசியம் அது எந்த போட்டோம். அதாவது ஆனாலும் கூட பிரயோஜனம் இதா, அந்த பிரயோஜன பேதம் சமாதான பேதம் இருக்கு. அவர் கேட்டது வேற, அவர் அவருக்கு சொன்னது வேற, இவருக்கு சொன்னது வேற, புஷத்திற்கு வேற சமாதானம், தகவலருக்கு வேற சமாதானம். இப்படி இப்படி இருக்கிறதுனால வித்தியாசையில் ரெண்டு வெற்றிகள்லையும் ரூபம் பிணத்தேவ ரூபமானது அவசியம் தெரிஞ்சா இருக்கு வேற நடப்பா. அதனால என்ன அதனால என்ன ரூப பேதா, ரூபம் ரூபம் பேதமா போயிருக்குன்னாக்கா வித்யா பேதத்து உபாசி பேதம், ரூபேதாத்து உபாசி பேதம், ரூப பேதம் வந்துருச்சு அதனால உபாசனே வேற. அதனால வித்யா பேதத்து வித்தியும் என்னமா எடுத்து வேற வேறையா இருக்கு. வித்யா பேதத்து சத்துவ ரூபம் இனத்தி, இனத்தினாக்க வேதகம் பண்றது ரூபமானது இது வேற அது வேற அப்படின்னு சொல்றது. அதனால ரெண்டு இடத்துலையும் வித்யாபேதம் தான் அப்படின்னு ஒரு யுக்தி. அப்புறம் ஐஎம் பிரஷ்ன பேதோபி, இந்த கேள்வி கேட்கிற அளவுங்கோ ரெண்டு பேர் இருக்காரு, ஒருத்தர கேட்டா பரவாயில்ல, ரெண்டு பேர் கேட்கிற அளவுங்கோ. அதனால இந்த ரெண்டு பேர் கேட்கறதுக்கும் நம்ம பார்த்துட்டு போகணும். ஒருத்தர் சொன்னதுனாலேயே போர்வை, ரெண்டு பேர் சொல்லணும், ரெண்டு பேர் கேள்வி கேட்டாரு அதனாலே தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் சொன்ன சமாதானத்துக்கு வேற வித்திய, அவருக்கு சொன்ன சமாதானத்துக்கு வேற வித்திய, என விஷய பேதம் இருக்கு, விஷய பேதம் இருக்கு. அதனால இங்க வந்து வித்யா பேதம் தான் அப்படின்னுட்டு இது எதி இவ்வாறாக நீ சந்தேகித்த ஆக்ஷேபம் பண்ணையானாயில் அப்போ சமாதானம் என்ன அது தெரியுது, அந்த ஆட்சேபமே தெரியல. அணியோ அவர் கேள்ந்த கேட்ட கேள்வியே திருப்பி அனுவாதம் பண்ற, அதுல எதையவே ஏவகாரம் இருக்கு, அங்க ஏவகாரம் இல்லை இங்க ஏவகாரம் இருக்கு. ரெண்டு இடத்துலையும் சாட்சா பிரம்மம் அபரோக்ஷா பிரம்மம், யக ஆத்மான பிரம்மன்னாலும் சர்வாந்தரானும் பிரம்ம விஷயம்தான் எல்லாரையும் இருக்கு. அதனால இந்த இடத்துல பூமியாக அணிவகா அதிகமாக அதுலயும் அவதாரணத்தோடு இருக்கு. நீங்க யோகா உறுதி கூட கேட்கிற, அதனால புனரதி பகவதையும் அணிவகா திருப்பி கேள்வி அணிவகம் திருப்பி கேட்கல, ஒரே கேள்வி திருப்பி கேட்க, அதனாலேயே புறப்பட்சி சொன்னது சரியில்லை, ஆட்சேபம் சரியில்லை. ஏன் அப்படின்னாக்கா தோஷாத்தே ரெண்டாவது என்ன சொன்னது சமாதானம் அசனாயா ஆத்மா சத்தே ஆத்மா சர்வாந்தரம் இருக்கு. அதனால பஸ்தாதுக்தா கஹோல இருக்கிறீங்கன்னா அசனாயா சீதிக்கும் சொன்ன, அதனால என்ன ஆகுது தோஷாத்தையா போன அதிகாரத்தில் சொன்ன அவனத்துவத்துக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு ஞான குணம் பிரச்சனை இருக்கும், அதுல இந்த இது அசனாயாதி அன்வேஷன் அது சோபனில் போயிடும் தானே. அதனால சர்வவித்யா சாதாரணமாக அது இருக்கு, சர்வவித்யா சாதாரணமாக இருக்கு. அப்படி சாதாரணமா இருக்கிறதுனாலயே நான் பௌதி இங்க வந்து வித்யாபேதத்தில் பௌதினா உற்பத்தி பெற்றுக்கிறது, இது உற்பத்தி பண்ணாது, உற்பத்தியே பண்ணா வித்யாபேதத்தில் பண்ணாது, வித்யாபேதம் தான் பாதிக்காது. என்ன ரெண்டு பேருக்குமே ஒரே கேள்வி, இது ஒரு சமாதானம். சர்வ சாதாரண பௌதி சாதாரணத்தாக கேட்டேன், எல்லா இடத்துலையும் அவனத்துவங்கிறது சாதாரணமா இருக்கு. அதனால வித்யாபேதம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு சமாதானம், இந்த இரண்டாவது அர்த்தம், இந்த அர்த்தத்தை சர்வ சாதாரணத்துவம் சாதாரணத்துவத்தின்னு சொன்னோம், அதுக்கு இன்னும் என்னன்னாக்கா ரெண்டு பேரும் ஒத்தர் மாதிரி தான், ஒரே கேள்விதான் ரெண்டு பேரும் கேள்வி கேட்கிறேன். ஏன்னாக்கா அடுத்த சோதனை சொல்ல போற அது இங்கேயும் சொல்ற சத்தம்னு தெரியும், அதாவது ஆச்சாரியர் ஸ்தானத்திலே அனுமதிக்கிட்டு இருக்க சிஷ்யஸ்தானத்திலே வந்தாரும் இருக்கா, வாழ்நாள் கேள்வி கேட்கிறான். சில பேர் கேள்விக்கு பதில் தெரியும், சில பேர் பதில் தெரியாது. அதனால வாழ்நாள் சத்ரமச்சாரிகள் ஒன்னாவது கொண்டு கத்துக்கிறார் பிரம்மவித்தியை, பிரம்மவித்தியை ஒன்னாவது கொண்டு கத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே தரத்துல தான் இருக்கான் சிஷ்யர், அவர் ரெண்டு பேருக்கும் தெரியல, ரெண்டு பேரும் உபாசிக்கணும், ரெண்டு பேருக்கும் சர்வாமிரத்தை உபாசிக்கணும்னு ஆசை, அதை கேட்கச்சு அதுல சந்தேகம் வந்துருக்குது. இவர் வந்து சர்வப்ராவண ஹேத்துவம் அப்படின்னு சொன்னாங்க, அது வேற ஆச்சு. அதனால கஹோரன் சந்தேகம் வந்து கேள்வி கேட்கிறார், தேவ விஷயங்களும் கூடாது, எல்லாம் பரமாத்மா விஷயம் ஒன்றே இருக்கணும், ரெண்டும் ஒரே விஷயம் ஒன்றே இருக்கணும் அப்படின்னு அங்க கேள்வி கேட்கிறேன். அதனாலதான் இந்த பிரஷ்டுபேதம், பிரஷ்டுபேதம் இருந்தால் கூட கேள்வி கேட்கிறவா வேலை வேலையா இருந்தால் கூட இது ஒரே கேள்விதான், ஒரே கேள்வியா இருந்தாலும் சப்ரம்ம கேள்வி, ரெண்டு பேரும் பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சாரிகள் வாசிக்கிறவன் ஒன்னா வாசிக்கிற மாதிரி பிரம்மவித்தியே ஒன்னா வாசிக்கிறா அப்படின்னு அர்த்தம். அவ என்ன ஆகுது, ஒத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாலும் இன்னொருத்தருக்கு சந்தேகம் ஆகுது, அவர் கேட்ட கேள்விக்கு தெரியாத சமாதானம் கொடுத்தார், தெரியாத சமாதானம் கொடுத்தார், அதுக்கு ஜீவன் யாவர்த்தி ஆயிடுச்சா, அச்சேதனம் யாவர்த்தி ஆயிடுச்சா, மத்மன் யாவர்த்தி ஆயிட்டானா, அந்த மாதிரி சந்தேகம் வந்து, அந்த சந்தேகம் வந்து அதை போக்கடிக்கணும். அதனால சகோதரன் திருப்பி கேட்டுக்க, இப்படி கேட்டதுனால ஒரே கேள்வி ரெண்டு பேர் கேட்டா ஒரே சமாதானம் வந்தாக்கா கூட உபபாதகம் வேற வேற, ஆனால் உபாசி ஆச்சாரம் ஆத்மா சகாத்தி ஆத்மா சர்வான் பிரகாரம் அப்படின்றதுதான் உபாசி ஆச்சாரம். அதனால இந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் வராது, பரமாத்மா விஷயம்தான், ஜீவ விஷயமும் இல்லை, பரமாத்மாவே இந்த உபாசியம், அதுல சர்வாந்திரத்தும் உபாசியம், சர்வாந்திரத்தின் தான் இங்க உபாசியமா இருக்கிறது, உபாசியாக்கா அது ரெண்டுத்திலும் ஒரே தானே, இது எல்லாமே உபபாதகமாக்கமா இருக்கு. அதனால எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, எல்லாமே சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறேன். இந்த இஷ்டி ஒன்று பார்க்கணும், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறேன், அது இந்த ஸ்லோகத்திலேயே விஷயம் பார்த்துட்டேன். என்ன இஷ்டம்னா சப்ரம தெரியுமா இருக்கு, ரெண்டு பேர் ஒரே விஷயம்தான் ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், ஒரே விஷயத்தை ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், அப்ப ரெண்டு விஷயம் இருக்கான் ஒருத்தருக்கு கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்றாரு ஆச்சாரியர், திருப்பி அதே கேள்வி இன்னொருத்தருக்கு அப்படி எனக்கு இன்னும் வழங்கலாம் கேட்கிறார், இன்னும் விசேஷமா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு அவர் திருப்பி சொல்ற அப்படி பிரம்மச்சரியம் சப்பிரமச்சாரியா இருந்து பார்க்க அவனுக்கு அந்த இதுவே வராது. ஏன்னாக்கா வாசிக்கிறத பத்தி சொல்லச்ச ஆச்சாரியர் சொன்னதுனாலேயே எல்லாத்திலையும் கிரகிச்சு பண்ண முடியாது, எல்லா விஷயத்தையும் கிரகிக்க முடியாது. ஆச்சாரியம் சொன்னவனாலே கிரகிக்க முடியாது. எப்படின்னா ஆச்சாரியா பாதம் ஆபத்து பாதம் சிஷ்ய சுமையதையா பாதம் தான் பிரம்மச்சாரித்யா பாதம் காலக்கிரமே சுவாமி சாத்திய அற்புதமா சாத்திய அங்கிருந்து வழங்கிருக்கிறோம். நாங்களும் மந்தமதிகள் அடையன்வாய் அடையன சொல்லிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப மகாபுத்தியாக இருந்தாலும் அடையனுக்கு என்னாச்சு இரவு நாள் வந்து எதோ தெரிஞ்சுக்கணும். ஆனா இவன் நாலு தேவர்கள் சிந்தனை பண்ணணும். அங்க எனக்கு சிந்தனை பண்ணணும். பல பேச்சு ராமாச்சார் பல பேச்சு சிவகோபாச்சார் அப்புறம் கோவிந்தாச்சார் கோவிந்தராஜாச்சார் கடைசியில் அடைய ஒப்புக்கு சொல்ற மாதிரி அவனோட சேர்ந்து நாலு பேர் ஒன்னா சேர்ந்து சிந்தனை பண்ணணும். ஆச்சாரியர்கிட்ட ஒரு கால் பாகம் வந்தது, இன்னொரு கால் பாகம் நாங்க சிந்தனை பண்ணிச்சு வந்தது, இன்னொரு கால் பாகம் நம்மளே கொஞ்சம் யோசிக்க முடியும் எப்படி வரும் அப்படி வரும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பார்த்து நாலு வாட்டி பார்த்தோம்னாக்க நமக்கு வரும். இது மூணாவது. நாலாவது காலக்கிரமே அனுபவம் ஏற்கனவே சொல்லித்தோம். நாலு சேர்த்துக்கு போறது நாலு பெரியவாள் ஒன்னு போறது நாலு பேர் சொல்றதெல்லாம் கேட்கறது பகுபாவத்தையும் பகுத்தியத்தையும் பலவிதமா வாசிக்கணும் பல பேர் சேர்ந்து வாசிக்கணும் அதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம். அதனால இது காலக்கிரமே இது நாலு விதம். அதுல சத்திரம்னா தெரியும்னு நினைக்கிறேன். சிஷியனோட சேர்ந்து நம்ம கத்துக்கிறது சிஷியனோட சேர்ந்து சிந்தனை பண்றது ஒருத்தர் சேர்ந்து கேட்டேன் அதுக்கு ஆச்சாரியத்தை சொல்றேன் இவருக்கும் அதே சிந்தனை இருக்கும். ஆனா திருப்தி இருக்காது பதில் உடனே இன்னொரு சரி இவரே அதே சொல்லி பேரு அப்ப அப்படி கேட்கறியா நேற்று சொன்னோம் இவர் வந்து ஒரு விசேஷம் இருக்கார் அப்படின்னு சமாதானம் பேசுறாரு. நம்மளால சாத்தாத்தா நமக்கு மனசுல நன்னா பதியும். அதனால இது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற சுவாமி அது இங்கேயே அனுமானம் வச்ச விஷயங்கள். ஆக இந்த மாதிரி இருக்கிறதுனால கேள்வி கேட்கிறவா என்னமா இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது கேள்விய கேள்வி ஒன்னா இருந்தாலும் பதில் வேற வேறையா இருக்கு என்னமா அதனால இது வித்தியாபேதம்தான் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணாக்க அது வரவே வராது. ஏன்னா தோஷமும் இல்லை. வித்யா ஐக்கியம் நாளுக்கு வித்யா பேதம் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை நான் நினைக்கிறேன் பாருங்க. அயமிதிதோஷாச்சயம் கல்யாணகுணாலேமே வேதாந்தே நம.